श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम यमभि तथा वर्णा वर्णनीय स्वभावात् विदित निगमसीम्ना वेंकटेशेन गीता भवमरुभुवि तृष्णा लोभपर्याकुलानां दिशतु फलमभीष्टं देहलीशस्तुतिर्नः இது 28வது பத்தியம். தேகலீஷ ஸ்துதியில அந்திம பத்தியம். இந்த பத்தியத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த பத்தியம் மூலமா நம் சுவாமி தலை கட்டுகிறார். இதுல படிக்கிறவாளுக்கு நமக்கு கோரண பலனை அல்லது அதிகப்படியான பலனை எம்பெருமான் கொடுக்கட்டும், இதன் மூலமாகனு சாதிக்கிறார். இந்த ஸ்துதியே கொடுக்கட்டும் ரீதியிலையும் சாதிக்கிறார். ஒரு ஒரு ஸ்தோத்திரத்திலையும் கடைசியில ஒரு பலனை தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்தியமானது அமைந்திருக்கும். இது மரபு. அதே மாதிரி யார் எழுதினான்றதை கொஞ்சம் சாத்விக அகங்காரம் அதை கலந்திருக்கும். அதுவும் பின்பற்றப்பட்ட விஷயம்தான். சுவாமியே தானா அதை செய்யலை. திருமங்கையாழ்வார் போன்ற கவிகள்லாம் பார்க்கச்சே எம்பெருமான் திருமவேச கற்றவன்னு தன்னை சொல்லிக்கிறார். அது பகவான் அவளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை அவள் வெளிப்படுத்துகிறார். அப்படி வரைச்சு எனக்கு சுவாமியும் இதில் வேதாந்தங்களின் கரைகளை கண்டவனான வேதாந்த வெங்கடேசனால் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இது அவால மாதிரி இருக்கிறதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதுக்காக காண்பிச்சுட்டார். என்ன சொல்கிறார்னு கேட்டால், திசத்து திசத்துன்னு சொன்னால் கொடுக்கட்டும்னு தாத்பரியம். எது கொடுக்கட்டும்னு சொன்னால், எம் தேகலீச ஸ்துதிஹி திசத்து. இயம்னா ஸ்ரீலிங்கத்துக்கு. போன பத்தியத்தில் அயம்னு பார்த்தோம், அது புல்லிங்கத்தில். அயம் தேகலிஷா, இது ஸ்துதியாக இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கம். இயம் ஸ்துதிகி, இயம் தேகலிஷ ஸ்துதிகி, இந்த தேகலீஷனை பற்றிய ஸ்துதி ஆகிய ஸ்தோத்திரம் திஷத்து, கொடுக்கட்டும். எதை? அபீஷ்ட பலம் திஷத்து. அபீஷ்டம்னு சொன்னால் மிகவும் விரும்பிய, இஷ்டமானு சொன்ன இஷ்டமான பயனை, பலனை கொடுக்கட்டும். யாருக்கு? நகான்னு போட்டுண்டார். நகானும் போடுவா கவிகள், வகானும் போடுவா. நகானா நமக்கு, வகானா உங்களுக்குன்னு அர்த்தம். நமக்கு கொடுக்கட்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், பவ மறுபுவி திருஷ்ணா லோப பரியாகுலானாம். இந்த சம்சாரம் இருக்கு இல்லையா, பவன சம்சாரம், அது ஒரு பூமி. எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னால் மறுபூமி. மறுன்னு சொன்னால் டெசர்ட், பாலைவனம். பூவின்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம். அப்போ பர பவ மறுபூவின்னு சொன்னால் இந்த சம்சாரமாகிய பாலைவனத்தில் திருஷ்ணா லோக பரியாகுலானாம். திருஷ்ணான்றது உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே கூடிய ஆசை. லோபம்னா அது பேராசை, அல்லது ஒரு லோபம்னு சொல்கிறவங்களே அதை நம்ம பொருளை செலவழிக்கக்கூடாது, அடுத்ததாக பொருளை செலவழிக்க, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் அது குறிக்கும். லோபம்ன்றது கிரீடுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த இது ரெண்டுத்தினாலையும் பரியாகுலானம்னு சொன்னால் கலங்கிய கண்களை உடையவர்கள். சரியாக நம்மளால் பார்க்க முடியல, எதுவும் கிடைக்கல, அப்படி கிடைக்காத பிரதேசத்தில் போய் எதுவும் கிடைக்கும்னு நம்ம ஓடின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம நமக்கு பரியாகுலானம்னு சொன்னால் சக்தி பக்தி பகுவச்சனம். அப்படிப்பட்ட நமக்கு இஷ்டமான பயன் என்னன்னு கேட்டால், நமக்கு நமக்கு இஷ்டம்னு சொன்னால் அது அந்த ஞானம் நமக்கு கிடையாது. அது பகவான் தான் கொடுக்க போகிறான். நமக்கு எது தேவையோ அது நமக்கு இந்த பூலோகத்தில் பகவத் பாகவத கைங்கரியமாக வச்சுக்கலாம். அப்படி பிரார்த்திச்சுட்டோம்னா கூடவே நமக்கு ஒரு மனசில் அமைதியும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பயனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், வர்ணனீய சுபாவாத்து அவிதத வர்ண அவிதத வர்ணா. அவிதத விததம்னா பொய்யின் அர்த்தம். அப்போ அவிததனா பொய்யில்லாத, பொய்யில்லாத பாடல் ஒன்பதும்லாம் நம்ம பிரபந்தத்திலையும் பார்க்குறோம். அப்போ அவிதத வர்ணான்னு சொன்னால் பொய்யாகாத எழுத்துக்களை உடையது. ஏன் பொய்யாகாத எழுத்துக்களை இது பெற்றிருக்கணும், இதில் பொய் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், வர்ணனீய சுபாவாதன்னு போட்டுட்டார். வர்ணனீயகன்னு எம்பெருமானுக்கு இங்கே ஒரு விசேஷனம், அவன்தான் புகழப்பட வேண்டியவன். அப்போ அனைத்து விதமான புகழையும் உடைய, அப்படிப்பட்ட புகழை பாடப்பெறக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சுபாவத்தினால், இதில் எம்பெருமானை பற்றி ஸ்துதி இருப்பதனால் இது பொய்யாகாது. சாமானிய மனுஷரை பற்றி இருந்தால் இது பொய்யா இருக்கலாம். அப்படி அந்த தேகலீஷனுடைய புகழை பாடுவதனால் சுபாவாதுன்றது பஞ்சமி, அது ஒரு காரணத்துக்காக போட்டிருக்கார். அந்த காரணத்தினாலேயே இது பொய்யாகாத ஒரு ஸ்துதி. இது அவிதத அவிதத வர்ணான்றது இப்போ ஸ்துதிக்கு விசேஷனம். அதற்கு மேலே யாரால் செய்யப்பட்டதுன்னு கேட்டா வெங்கடேஷன கீதா. கீதான்றது யுக்த பிரத்தியம், கீதானா பாடப்பட்டது செய்யப்பட்டது. வெங்கடேஷன்றது திருத்தியா பக்தி ஏக வச்சனம். வெங்கடேஷன கீதான்னு சொன்னா வேதாந்த தேசிகனால் ஏற்றப்பட்டது அல்லது பாடப்பட்டது. எப்படிப்பட்ட வேதாந்த தேசிகன்னா விதித்த நிகம சீம்னான்னு போட்டிருந்தார். நிகமம்னா வேதம், விதித்தனா அறிந்தவன் அர்த்தம் அல்லது அறியப்பட்டதுன்னு அர்த்தம். சீம்னான்றது சீமான்றது எல்லை, சீமா சீமந்தித சமுத்ரா, சீமான எல்லை, வேதங்களின் எல்லை உபனிஷத்து, அதான் வேதாந்தம். அப்ப இது வந்து ஒரு சமஸ்த பதம். விதித்த நிகம சீமான்றதுக்கு அறியப்பட்ட வேதாந்த அறியப்பட்ட வேதங்களின் எல்லைன்னு, அல்லது வேதங்களின் எல்லையான வேதாந்தங்கள் எவரால் அறியப்பட்டதுன்னு தாத்பரியம் வருது. அப்ப சீம்னான்றது அதனுடைய திருத்தியா பக்தி இயக்க வச்சனம். அப்படிப்பட்டவரால் வேதாந்தங்களை முழுவதும் கற்றவரால்னு தாத்பரியம் இருக்கு. இந்த டெக்னிக்காலிட்டிகளும் போகலை, அர்த்தத்தை மாத்திரம் சொன்னோம். விதித்த நிகம சீம்னான்னு சொன்னா இப்போ வேதாந்தங்களை கற்று தேர்ந்த வேதாந்த தேசிகனால் அப்படின்னு அர்த்தமா இருது. அப்படிப்பட்ட வெங்கடேஷ கவியால் பாடப்பெற்ற இயம் தேகலேஷ ஸ்துதிகி அபீஷ்ட பலம் திசத்துன்னு அன்வயமா இருது. அப்போ ஒரு தடவை பார்த்தோம்னா அன்வயத்தை பார்த்தோம்னா வர்ணனீய சுபாவாத்து அவிதித அவிதத வர்ணா நிகம சீம்னா வெங்கடேஷேன கீதா இயம் தேகலேஷ ஸ்துதிகி பவ மறுபுவி திருஷ்ணாலோபரியாக்குலானாம் நக அபீஷ்ட பலம் திசத்து. வர்ணனீய சுபாவாதம்னு சொன்னா புகழப்பட வேண்டிய எம்பெருமானுடைய தன்மைகளை கொண்டதனால், அவிதத வர்ணா பொய் இல்லாத எழுத்துக்களை கொண்ட பத்தியங்களை பதங்களை கொண்ட நிகம சீம்னா வெங்கடேஷன கீதா. விதித்த நிகம சீம்னான்னு சொன்னா அந்த வேதாந்தங்களை எல்லாம் கரைத்து கொடுத்த அறிந்த வேதாந்த தேசிகனால் பாடப்பெற்ற கீதம்னா பாடப்பட்டது. கீதானா இது ஸ்ரீலிங்கத்துக்காக கீதான்னு போட்டிருந்திருக்கேன், என ஸ்துதிஹி அதற்காக. இயம் தேகலேஷ ஸ்துதிஹி இந்த தேகலேஷ ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரம் பவ மறுபுவி இந்த சம்சாரமாகிய பாலைவனத்தில் சப்தமி பக்தி அது இடத்தை குறிக்கிறது. திருஷ்ணாலோக பரியாக்குலானாம் பேராசையும் பொறாமை போன்ற விஷயங்கள்னால கலங்கிய கண்களை கொண்டு ஒன்றும் கிடைக்காட்டி கூட இதுவும் தெரிந்து போறோம். அப்படிப்பட்டவாளுக்கு நக நமக்கு அபீஷ்ட பலம் திசத்து இஷ்டமான பலன்களை கொடுக்கட்டும்னு இந்த தேகலீஷ ஸ்துதிய சுவாமி தலை கட்டுகிறார். அடி எனக்கு பெரும் பாகியம் இந்த தேகலீஷ ஸ்துதிக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. இது நித்தியம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்துதின்னு தோன்றது. ஏன்னா ரொம்ப அற்புதமா இந்த சந்தோஷம் ரொம்ப அற்புதமான சந்தோஷது. நிறைய விஷயங்கள் நமக்கு பிரபன்னன் என்னென்ன விஷயங்கள் பகவானிடத்துல பிரார்த்திக்கணும் எப்படி இருக்கணும் ரீதியில ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். இதெல்லாரும் நித்தியம் அனுசந்தானம் பண்ணி சந்தோஷத்தை பெறுமாறு அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.